lali lali lali lali lali varam tanda samike padamana lali rajadi rajan ke idamana lali varam tanda samike padamana lali rajadi rajan ke idamana lali kurumbana kannan ke குறும்பான கண்ணனுக்கு சுகமான லாலி ஜெகம் போற்றும் தேவனுக்கு வகையான லாலி வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி ஆரீராரோ ஆரீராரோ ஆரீராரோ ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி.